தண்ணியப்போ சிலு சிலுன்னு சிரிப்பிருக்கோ, கடையாணி சக்கரம் போ கண்ணிரண்டும் சுத்தி வரும், மருதாணி சிவப்பாட்டம் மணிக்கல் நம்மின்னி வரும், மகராசி அழகையெல்லாம் மலக்காத்து பாடி வரும். செங்குருவி காலமட செங்குருவி, சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி, செங்குருவி செங்குருவி காலமட செங்குருவி, சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. ஒத்திகைக்கு போவமா ஒத்துமையாவமா, கமெல்லாம் மூத்த கட்டி வச்ச என்ன ஓரமா, செங்குருவி செங்குருவி காரமட செங்குருவி, சேல கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. பருத்தி நூலெடுத்து வாய் வெடிச்ச பூவெடுத்து, நான் அணிஞ்சிட தொடுத்து வச்ச நடினமான மாலை இது, துணி நானாக அன்னாடம் சுடி கொண்ட ஆசவச்சாகாதா, அடிச்சீ சக்கரையே எட்டி நீயும் நிற்கிறையே, நான் ஏங்கி ஏங்கி பார்க்கிற போறாங்க பண்ணுறியே, நினைச்ச தாளம் போடணுமே, பார்த்தாலும் தவறு இல்ல பனியுறங்கும் ரோசாவே, உன்னால சொத்த வச்ச மூக்குலதான் வைக்காத மாட்டையும் செங்குருவி செங்குருவி காலமட செங்குருவி, சேலை கட்டி மாமனுக்கு மாலையிட்ட செங்குருவி. கமெல்லாம் மூட்ட கட்டி வச்ச என்ன ஓரமா செங்குருவி.